தத்துவம் சொன்னா அந்த இடம். அக்ஷத அக்ஷதன்றது விக்னம் இல்லாமையே குறிக்கிறது, மங்களத்தை குறிக்கிறது, இடையூறு இல்லைன்றதை குறிக்கிறது. அதான் அக்ஷதையை சேர்க்கச்சே கூட அது ஒரு ஆசீர்வாதம், நல்லது நடக்கட்டும், விக்னங்கள்லாம் விலகட்டும், ரீதியில பாபங்கள்லாம் போகட்டும்னு. தபஸ் பண்ணுவதற்கு ஏற்ற இடம். தபஸை வந்து நாட்டில் பண்ண முடியாது, நிறைய இடையூறுகள் இருக்கும். வனத்தில் பண்ணாதான் விசேஷம், தபோவனம். அல்லது சில ஞானிகள்லாம் அவள் தபோவனத்தை அமைச்சிக்கிறா, அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நிறைய சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கும். இப்போ தபஸ்ன்றது நபும்சகலிங்க சப்தம், சகாலந்தத்தில் முடியறது, தபஸ் இஸ்தில் முடியறது. அப்போ அந்த தபஸோட சில சப்தங்கள்லாம் சேர்ந்துச்சு, அது தபோ அப்படின்னு ஆகிடும். மனசும் அப்படிதான், மனோரதம். அப்போ தபோவனம், ஏன் தபோவனம்ன்றது இங்கே ஒரே வார்த்தை. தபஸு வனம் சிறச்சே தபோவனம்னு ஆகிடும். அது அக்ஷர தபோவனம்னா எந்த விதமான தொந்தரவு அல்லது இடையூறுலாம் ஏற்படாமல் தபத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடம். எது அப்படின்னு கேட்டால், எத்தனை தேசே கதாசிதபி வர்த்ததே, வர்த்ததேனா இருக்கின்றான், அஸ்தி பவதி. இது விருத்து, வர்த்தனே தாத்து, அதனுடைய லட்லக்காரம் ஏகவச்சனம் பிரதம புருஷா. இது ஆத்மநேபதம், அதான் வர்த்ததேன்னு போகிறது. எத்தனை எங்கு, எத்தனை தேசியன எந்த தேசத்தில், தேச சப்தமி, எத்தனவே சப்தமி பக்திக்கு உண்டான ஒரு அபியந்தான், எந்த இடத்தில் எந்த தேசத்தில். கதாச்சித் அப்படின்னு போட்டார், ஒரு சமயம் இருந்தால் கூட போகிறோம். கதாச்சித்துன்னு சொன்னால் ஒரு சப்டைம் அப்படின்னு சொல்லவும் அந்த அர்த்தம். அபி சப்தம் போடுறதுனால ஒரு பொழுது கூட, ஒரு வேளை இருந்தால் கூட வர்த்தது. யார் அப்படின்னு கேட்டால், வஷி துவதேக நியதாசயா, அதான் முக்கியம் அங்கே. வஷி வஷினா இந்திரியங்களை தன்னுடைய வசத்துக்குள் வைத்து கொண்டவன், இந்திரியங்களை வென்றவன் அப்படி இருக்கணும் முதல்ல. வஷஹா வஷீயது, வசத்தை உடையவன் அர்த்தம் வஷீயது. அடுத்து துவது ஏக நியத ஆசையா, ஆசையான மனம். நியத ஆசையன்னு சொன்னால் அந்த அடக்கப்பட்ட மனதை உடையவன் அல்லது செலுத்தப்பட்ட மனதை உடையவன். துவது ஏக, துவத்துனா உன்னிடத்தில், ஏகன உன்னிடத்தில் மாத்திரம். அப்போ உன்னிடத்தில் மாத்திரம் தன்னுடைய ஈடுபாட்டை உடைய அல்லது ஈடுபாட்டை கொண்ட மனதை உடையவனாக அவன். அப்படி இப்படி இருந்தாலே எப்படி இருக்கான்னு கேட்டால், திரிதஷ வந்தித்தக, திரிதஷால்னு தேவர்களுக்கு பெயர். வந்தித்தக வந்தித்தகனா வணங்கப்பட்டவன், யாரால் வணங்கப்பட்டவன் கேட்டால் திரிதஷ வந்தித்தக, தேவர்களால் வணங்கப்பட்டவனாக இருக்கும் பாகவதன். எத்திர தேசே கதாசிதபி, எந்த இடத்தில் ஒருபோதாவது பத்ததே வசிக்கின்றானோ, தத்து தத்துன்றது அந்த இடம், எத்திரக்கு தத்து அன்மயம் அந்த இடம். அக்ஷதத்த போவனம் தவஸ்திரா ராஜதானீச்ச சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுஜரிதச துர்கம் மகத்து அல்லது மகத் துர்கம் ச பவதி அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. இப்போது அன்னியத்தை பார்த்தோம்னா, ரங்கபூரசிக்க வஷீ துவதேக நியதாசயா திரிதஷ வந்தித்தா எத்திர தேசே கதாச்சித் அப்பி கதாச்சித் அப்பின்னு ஸ்தோத்திரத்தில் ஆயிருத்து. வர்த்தத்தை சந்தியினால வர்த்தத்தை தத்து அக்ஷர தப்போவனம் தவசிரா ராஜதானீச்ச சுகஸ்த சுகமாஸ்பதம் சுச்சரித்தசிய மகத துர்கம் ச பவதி அப்படின்னு அர்த்தமாருது. ரங்கபூ ரசிக்க, ஸ்ரீரங்கத்தில் களிப்புடன் எழுதியிருப்பவனே, அல்லது இந்த மொத்த லீலா விபூதி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு லீலையாக ரசிப்பவனே, வஷி இந்திரியங்களை வென்றவனாக இருக்கக்கூடிய பிரதமா பக்தி இயக்க வச்சனம். ஸ்வதேக நியதாசையக, உன்னிடத்திலேயே தன்னுடைய மனதை அல்லது கருத்தை ஈடுபடுத்தினவனாக இருக்கக்கூடியவன் பாகவதன். எப்படி இருக்கான் அவன், திரிதஷ வந்தித்தா, இப்படி இருந்தாலே தேவர்களால் வணங்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய அவன். எத்திர தேசே, எந்த தேசத்தில், கதாச்சித் அபி கதாச்சித் அபி, அது சந்தி. ஒரு வேளையாவது ஒரு புவிதாவது வர்த்தத்தே இருக்கின்றானோ, தத்து அந்த இடம். அக்ஷர தபோவனம், இடையூறு எதுவும் ஏற்படாத ஒரு தபஸ் புரியக்கூடிய ஒரு வனமாக ஏற்ற இடமா இருந்துட்டுருக்கு. தவஸ்திரா ராஜதானிச்ச, உன்னுடைய உறுதியான ராஜதானி, உறுதின்னு சொன்னால் வேற எங்கே நீ போக மாட்டா, அங்கேயே இருப்பேன்னு தாத்பரியமாக இருது. சுகச சுகமாஸ்பதம், சுகத்திற்கெல்லாம் மேம்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. அதற்கு மேலே சுச்சரித்த துர்க்கம் மகத்து, புண்ணிய கர்மாக்களை நாம் பயமின்றி பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டுருக்கு. ஏன்னா தர்மமானது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய கண்ட்ரோலில் இல்லை, ஒரு சமூகமே அதுக்கு அனுகூலமாக இருந்தால் தான் முடியும். அப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் அனுகூலமாக இருக்கணும், சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அனுகூலமாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் நம்முடைய தர்மத்தை நம்ம அனுஷ்டிக்க முடியும். அப்படிப்பட்ட பாகவதால் இருந்தால் அந்த இடத்துல இடையூறு இல்லாமல் நாம் நம்முடைய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம், புண்ணியமும் பயமின்றி சேகரிக்கலாம்ன்ற ரீதியில் இங்கே அந்த அப்படிப்பட்ட பாகவதா இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். அவ யாருன்னு கேட்டால் ரங்கநாதரிடத்தில் ஈடுபாட்டை உடையவர்கள்னு இந்த 8வது பத்தியத்தில் சாதிக்கிறார்.